தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு செய்கின்றது செய்கின்றது பொன்மாலை நிலா தேயாதது நம் ஆசை நிலா இது வானம் போலே வாழும் பாசம் தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி கொஞ்சம் வண்ண தோகை ஒன்று மஞ்சள் மாலை மேளம் யாவும் கண்ணில் காணும் காலம் உண்டு. பூவை சூடி பொட்டும் வைக்க மாமன் உண்டு மானே மானே. உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கள்வன் இங்கு நானே நானே. உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாளும். இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க தென் மதுரை வைகை நதி. தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி. தினம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது தேகின்றது பொன் மாலை நிலா. தேயாதது நம் ஆசை நிலா. இது வானம் போலே வாழும் பாசம் தென்மதுரை வைகை நதி. தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி.